கொழும்ப தும்பிய போல இதுரிப்பிட்டதி மகாஜன உத்கோஷனை பார்த்தான சூதானம் கல்லத்தியனும் தூசன வஞ்சா பிலிமந்த ஜனாதிபத்தி மாமக்குவா விசேஷ ஜனாதிபதி விமர்சன ஏகக்கே பீட்டோனோ கீழ நமது தாவு பெரி உணவு கரக ரட்டை ஜனதாவை இல்லா சிட்டுனே அடினம் கிரியா மார்க நமது ஆண்டுவ ஏ சந்தா அனுகமனே கரன்னே இதாமத்த மந்தகாமி கொலுபிலி நியாய ஆண்டுவ பத்தி பேதில் உத்தரக் ஐமே பரீட்சண பிரமாதவின் ஐமேவ கடினம் கிரியாத்மக கரன் பெரி அப்பி ஜனதா விமுக்தி பெறமுன விதிஹட்ட அவதாரணே கரனோ வகாம மே பரீட்சண கடினம் கல்ல நீத்திய கிரியாத்மக கரன் ஏ நீத்திய கிரியாத்மக கரன் தவத்தவத் பிரமாத வினவனா அப்பி ஜனதாவத் தெக்க பாரட்ட பெஹல உத்கோஷனே கரனோ மே ஆண்டுவ மே தூசன வஞ்சா யட்டகல பிரமாத கிரிமட்டு விருத்து.